கதவை திறந்து சிரித்திடுவாய். செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே, செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே, செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே, செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே, செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து அடிவானம் தொடும் ஆசை கடலாகவே, அலை மோதும் உணர்வாலே கனலாகவே, உள்ளம் அடிவானம் தொடும் ஆசை கடலாகவே, நிழலாகி உருவான காதல் தன்னை, நிழலாகி உருவான காதல் தன்னை, நினைந்து நினைந்து இன்பம் இணைந்து பருகும் முன்னே, நினைந்து நினைந்து இன்பம் இணைந்து பருகும் முன்னே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே, செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய்.